की गंध स्मरणम जय जय राम राम। இப்போ பிராத சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு கர்மாவை பண்ண போறோம். இந்த பிராத சந்தியாவந்தனங்கிறது யஜ்ஞோபவீத தாரணம் ஆனவாளாம் பண்ணிக்கலாம், பிரம்மோபதேசம் ஆயிருக்கணும், ஆனவாளாம் கட்டாயம் பிராத சந்தியாவந்தனம் பண்ணணும். இந்த பிராத சந்தியாவந்தனம் பண்ணி இந்த காயத்ரி ஜபம் பண்றோம் அப்படின்னா, இந்த காயத்ரி ஜபங்கிறது காயத்ரியை உபாசிக்கிறது. காயத்ரியை உபாசிச்சா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, சர்வாபி தேவதாக, சகல தேவதைகளும் காயத்ரி ஜபத்தில் இருக்கு. அதனால் இந்த காயத்ரி தேவதையை உபாசித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சகல விதமான ஒரு க்ஷேமங்களும் உண்டாகும். அதனால் காயத்ரி ஜபத்தை உபாசிக்கணும். அதுக்கு உபாசிக்கிறது பூர்வாங்கமாக சந்தியாவந்தனம் அப்படின்னு காத்தால சந்தியாவந்தனம், மத்தியானம் மாத்தியானிகம், சாயந்தரம் சந்தியாவந்தனம் அப்படின்ட்டு திரிகால சந்தியாவந்தனம் வச்சுருக்கு. திரிகால சந்தியாவந்தனத்தை அவாவா யஜ்ஞோபேதானம் பிரம்மோபதேசம் ஆனவாளாம் பண்ணுவா. இருந்தாலும் சில பேருக்கு தெரியறதில்லை, அதனால் இந்த சந்தியாவந்தனத்தை வாத்தியார் முகமாக சொல்லி அதை பார்த்து அதை அழகாக அதை எப்படி சொல்லிருக்கோ அதே மாதிரி அழகாக பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நாங்கள் அதுக்காகவே நிறுத்தி அழகாக சொல்கிறோம். இதை எல்லாரும் உபயோகப்படுத்திட்டு எல்லாருமே இகப்பர க்ஷேபத்தை அடையணும் என்று பிரார்த்திச்சுட்டு இப்போ சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கிறேன். ரெண்டு சிஷ்யால் வந்திருக்காள், அவளாம் சொல்லுவா, நான் சொல்லி அவள் சொல்லுவா, அதை நீங்களும் அதே மாதிரி அதை பார்த்து நீங்களும் அதே மாதிரி சொல்லி அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, ஓம் அச்சுதாய நமஹ, அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா கேசவா, நாராயணா நாராயணா, மாதவா மாதவா, கோவிந்தா கோவிந்தா, விஷ்ணு விஷ்ணு, மதுசூதனா மதுசூதனா, த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா, வாமனா வாமனா, ஸ்ரீதரா ஸ்ரீதரா, ரிஷிகேஷா ரிஷிகேஷா, பத்மநாபா பத்மநாபா, தாமோதரா தாமோதரா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சுக்லாம்பரதரம் விஷ்ணும், சசிவர்ணம் சசிவர்ணம், சதுர்புஜம் சதுர்புஜம், பிரசன்ன வதனம் பிரசன்ன வதனம், தியாயேத் தியாயேத், சர்வ விக்னோப சர்வ விக்னோப, சாந்தயே சாந்தயே, ஓம் பூஹோ ஓம் பூஹோ, ஓம் புவஹ ஓம் புவஹ, ஓம் சுவஹ ஓம் சுவஹ, ஓம் மஹஹ ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ, ஓம் தபஹ ஓம் தபஹ, ஓகம் சத்யம் ஓகம் சத்யம், ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம், பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ ப்ரசோதயாத் ப்ரசோதயாத், ஓமாபஹ ஓமாபஹ, ஜ்யோதிரஸஹ ஜ்யோதிரஸஹ, அமிர்தம் ப்ரஹ்மா அமிர்தம் ப்ரஹ்மா, போர்பவஸ்ஸு வரோ போர்பவஸ்ஸு வரோ, மமோ பாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வர, ப்ரீத்யர்த்தம் ப்ரீத்யர்த்தம், ப்ராதஹ ப்ராதஹ, சந்த்யாம் சந்த்யாம், உபாசிஷ்யே உபாசிஷ்யே, ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ கேசவாய நமஹ, ஆபோஹிஷ்டா ஆபோஹிஷ்டா, மயோ புவஹ மயோ புவஹ, தான ஊர்ஜே தான ஊர்ஜே, ததாதனா ததாதனா, மஹேரணாய மஹேரணாய, யக்ஷசே யக்ஷசே, யோவ சிவத யோவ சிவத, மோரசஹ மோரசஹ, தஸ்ய பாஜய தஸ்ய பாஜய, தேஹனஹ மாதரூபூர்யூபயுபயுபயுபேபியோ உதரேணாத்ரிவலும்பதோ மாமமிருத மாமமிருத யோனோ யோனௌ சூரியே ஜோதிஷி சூரியே ஜோதிஷி யுகோமி ஸ்வாஹா யுகோமி ஸ்வாஹா ஓம் ஓம் அதிக்ராவின்னோ அதிக்ராவின்னோ அகாரிஷம் அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்வஸ்ய ஜிஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ வாஜினஹ புரபினஹ புரபினஹ முகாகரதே முகாகரதே பிரணஹ பிரணஹ ஆயோகும்ஷி ஆயோகும்ஷி தாரிஷதே தாரிஷதே ஆபோஹிஷ்டா ஆபோஹிஷ்டா மயோபுவஹ மயோபுவஹ தானவூர்ஜே தானவூர்ஜே ததாதனா ததாதனா மஹேரணாய மஹேரணாய சக்ஷசே சக்ஷசே யோவஷிவத யோவஷிவத மோரசஹ மோரசஹ தஸ்ய பாஜய தஸ்ய பாஜய தேஹனஹ தேஹனஹ உஷதீரிவ உஷதீரிவ மாதரஹ மாதரஹ தஸ்மை தஸ்மை அரங்கமாமவஹ அரங்கமாமவஹ யஸ்யக்ஷயாய யஸ்யக்ஷயாய ஜின்வதா ஜின்வதா ஆபோ ஆபோ ஜனயதா ஜனஹ ஜனயதா ஜனஹ ஓர்புவஸ்ஸுவஹ ஓர்புவஸ்ஸுவஹ ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ ஓர்புவஸ்ஸுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் போஹ ஓம் போஹ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓமாபஹ யோமாபஹ ஜோதிரசஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா அமிர்தம் பிரம்மா ஓர்புவஸ்ஸுவரோ ஓர்புவஸ்ஸுவரோ நமோ பாக்தே நமஸ்தே நமஸ்தே துரிதே துரிதே க்ஷயத்வாரா க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ரீத்யர்த்தம் ராதசந்தியா ராதசந்தியா காலாதீத காலாதீத அகரண அகரண ராயசித்தார்த்தம் ராயசித்தார்த்தம் ஏகார்க்யே ஏகார்க்யே பிரதானம் பிரதானம் கரிஷ்யே கரிஷ்யே ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ ஓம் ஓர்புவஸ்ஸுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கேசவா கேசவா நாராயணா நாராயண மாதவா மாதவா கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு மதுசூதனா மதுசூதனா த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா வாமனா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ரிஷிகேஷா பத்மநாபா பத்மநாபா தாமோதரா தாமோதரா ஆதித்யம் தர்ப்பயாமி ஆதித்யம் தர்ப்பயாமி அங்காரகம் தர்ப்பயாமி அங்காரகம் தர்ப்பயாமி ஓமம் தர்ப்பயாமி ஓமம் தர்ப்பயாமி புதன் தர்ப்பயாமி புதன் தர்ப்பயாமி சுக்ரம் தர்ப்பயாமி சுக்ரம் தர்ப்பயாமி புதன் தர்ப்பயாமி புதன் தர்ப்பயாமி ஈஸ்வரம் ஆஹுந்தர்ப்பயாமி பத்மநாபம் தர்ப்பயாமி தாமோதரம் தர்ப்பயாமி தாமோதரம் தர்ப்பயாமி ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ ஓம் கேசவா கேசவா நாராயணா நாராயணா மாதவா மாதவா கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு மதுசூதனா மதுசூதனா த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா வாமனா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ரிஷிகேஷா பத்மநாபா பத்மநாபா தாமோதரா தாமோதரா சுக்லாம் பரதரம் விஷ்ணு, சுக்லாம் பரதரம் விஷ்ணு, சசிவர்ணம் சசிவர்ணம், சதுர்புஜம் சதுர்புஜம், பிரசன்ன வதனம் பிரசன்ன வதனம், ஜாயேத் ஜாயேத் சர்வ விக்னோப சர்வ விக்னோப சாந்தயே சாந்தயே, ஓம் போஹ ஓம் போஹ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் சுபஹ ஓம் மஹஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி மகாமந்திரஜபம் தேவி காயத்ரி தேவி காயத்ரி சந்தஹ சந்தஹ பரமாத்மா பரமாத்மா தேவதா தேவதா பூராதி பூராதி சப்த சப்த வியாஹிருதீனா வியாஹிருதீனா அத்ரிபுக அத்ரிபுக உற்சவதிஷ்ட உற்சவதிஷ்ட கௌதம கௌதம காஷ்யப காஷ்யப ரிஷயஹ ரிஷயஹ காயத்ரி காயத்ரி உஷ்ணிகே உஷ்ணிகே ரிட்டுபே ரிட்டுபே ரிஹத்யஹ ரிஹத்யஹ சந்தாகும்சி சந்தாகும்சி அக்னிர்வாயு அக்னிர்வாயு அர்க்கவாகீஷ அர்க்கவாகீஷ வருணேந்திர வருணேந்திர ஓம் பூஹோ பத்து பலனம் பிராணாயாமம் பேரு இது பத்து பலனம் ஓம் பூஹோ ஓம் பூஹோ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் சுபஹ ஓம் மஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோனஹ தியோ ஜோனஹ பிரஜோதயாத் பிரஜோதயாத் ஓமாபஹ ஓமாபஹ ஜோதிரசஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்மா அமிர்தம் பிரம்மா கோர்ப வஸ்வரோ கோர்ப வஸ்வரோ இது பத்து பலனம் பத்து பதினெட்டு ஆயா துதி ஆயா துதி அணுவாகஸ்ய அணுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி வாமதேவ ரிஷிஹி விஷ்ணு சந்தஹ விஷ்ணு சந்தஹ கவிதா தேவதா கவிதா தேவதா ஆயாதோ ஆயாதோ வரதா தேவி வரதா தேவி அக்ஷரம் அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி காயத்ரி சந்தசா சந்தசா மாதா மாதா இதம் பிரம்ம இதம் பிரம்ம யுஜஸ்வனஹ யுஜஸ்வனஹ ஓஜோசி ஓஜோசி சஹோசி சஹோசி பலமசி பலமசி ராஜோசி ராஜோசி தேவானாம் தேவானாம் தாமனாமாசி தாமனாமாசி விஸ்வமசி விஸ்வமசி விஸ்வாயுஹோ விஸ்வாயுஹோ சர்வமசி சர்வமசி சர்வாயுஹோ சர்வாயுஹோ அபிபூரோ அபிபூரோ காயத்ரி காயத்ரி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சாவித்ரி சாவித்ரி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சரஸ்வதி சரஸ்வதி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சாவித்ரியாரிஷிஹ சாவித்ரியாரிஷிஹ விஸ்வாமித்ர விஸ்வாமித்ர ரிஷித் காயத்ரி ரிஷித் காயத்ரி சந்தஹ சந்தஹ கவிதா கவிதா தேவதா தேவதா காயத்ரி காயத்ரி ஜபே ஜபே விநியோகஹ விநியோகஹ காயத்ரி மகாமந்திர ஜபம் நூத்தி எட்டு தரம் மன்னனம் ஒரு தரம் நான் பண்றேன் இதே மாதிரி நூத்தி எட்டு தரம் மன்னனம் ஓம் போர்புவஸ்வஹ ஓம் போர்புவஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோன பிரசோதயாத் தியோ ஜோன பிரசோதயாத் ஓம் போர்புவஸ்வஹ ஓம் போர்புவஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோன பிரசோதயாத் தியோ ஜோன பிரசோதயாத் ஓம் போர்புவஸ்வஹ ஓம் போர்புவஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோனஹ தியோ ஜோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் பூஹோ ஓம் பூஹோ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் சுபஹ ஓம் மஹஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ ஜோனஹ மகாமந்திரஜபம் உபஸ்தானம் உபஸ்தானம் கரிஷ்யே கரிஷ்யே. உத்தமே உத்தமே சிகரே தேவி சிகரே தேவி பூம்யாம் பூம்யாம் பர்வதமூர்த்தனே பர்வதமூர்த்தனே ப்ராஹ்மணேப்யா ப்ராஹ்மணேப்யா ஜனுஜ்ஞானம் ஜனுஜ்ஞானம் கச்ச தேவி கச்ச தேவி யதா சுகம் யதா சுகம் மித்ரஸ்ய மித்ரஸ்ய சர்ஷணி த்ருதஹ சர்ஷணி த்ருதஹ ஸ்ரவோ தேவஸ்ய ஸ்ரவோ தேவஸ்ய சாநிதிம் சாநிதிம் சத்யம் சத்யம் சித்ரஸ்ரவஸ்தமம் சித்ரஸ்ரவஸ்தமம் மித்ரோஜனானே மித்ரோஜனானே யாதயதி யாதயதி ப்ரஜானன் ப்ரஜானன் மித்ரோதாதாரா மித்ரோதாரா பிருதிவி பிருதிவி உதத்யாம் உதத்யாம் மித்ரக்ருஷ்டி மித்ரக்ருஷ்டி ரணிமிஷா ரணிமிஷா விஜஷ்டே விஜஷ்டே சத்யாய ஹவ்யம் சத்யாய ஹவ்யம் ஹிருதவத் ஹிருதவத் விதேமா விதேமா ரசமித்ரா ரசமித்ரா மர்த்தோ அஸ்து மர்த்தோ அஸ்து பிரயஸ்வான் பிரயஸ்வான் எத்த ஆதித்ய எத்த ஆதித்ய சிக்ஷதி சிக்ஷதி ரதேனா ரதேனா நஹன்யதே நஹன்யதே நஜீயதே நஜீயதே தோ தோனைனம் தோ தோனைனம் அகும்பஹ அகும்பஹ அஸ்னோதி அஸ்னோதி அந்தி தோன அந்தி தோன தூராத் தூராத் சந்தியாயி நமஹ சந்தியாயி நமஹ சாவித்ரி நமஹ சாவித்ரி நமஹ காயத்ரி நமஹ காயத்ரி நமஹ சரஸ்வதி நமஹ சரஸ்வதி நமஹ சர்வாப்யஹ சர்வாப்யஹ தேவதாப்யஹ நமோ நமஹ நமோ நமஹ காமோ காரிஷி காமோ காரிஷி மன்யுரு காரிஷி மன்யுரு காரிஷி நமோ நமஹ நமோ நமஹ அபிவாதனே அபிவாதயே வைஸ்வாமித்ர வைஸ்வாமித்ர அகமரிஷண அகமரிஷண கௌஷிக கௌஷிக ரயாரிஷேய ரயாரிஷேய பரவரான்வித பரவரான்வித கௌஷிக கோத்ர கௌஷிக கோத்ர ஆபஸ்தம்ப சூத்ர ஆபஸ்தம்ப சூத்ர யஜுஷாகா யஜுஷாகா அத்யாயி அத்யாயி ஸ்ரீ ஸ்ரீ சர்மா சர்மா நாமா நாமா அஹம் அஹம் அஸ்மி பூ அஹ்மே பூ கௌஷிக கோத்திரத்தை சொல்லிருக்கேன். அவாபா என்ன கோத்திரமோ அதை மத்தியாக சொல்லி கொடுத்துருப்பார். அந்த கோத்திரத்தை சொல்லி அவாபா சர்மா பேர் என்னவோ அதை சொல்லி அவா நமஸ்காரம் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்தது பிராச்சீது சே நமஹ பிராச்சீது சே நமஹ தட்சிணாஜீது சே நமஹ தட்சிணாஜீது சே நமஹ ஊர்ஜீது சே நமஹ ஊர்ஜீது சே நமஹ ஊர்ஜீது சே நமஹ ஊர்ஜீது சே நமஹ ஊர்த்வாய நமஹ ஊர்த்வாய நமஹ அதராய நமஹ அதராய நமஹ அந்தரிக்ஷாய நமஹ அந்தரிக்ஷாய நமஹ பூம்யே நமஹ பூம்யே நமஹ விஷ்ணவே நமஹ விஷ்ணவே நமஹ ப்ரஹ்மணே நமஹ ப்ரஹ்மணே நமஹ யமாய நமஹ யமாய நமஹ யமாயா யமாயா தர்மராஜாய தர்மராஜாய நித்யவே ஓம் நம சத்யம் சத்யம் பரம் பிரம்மா பரம் பிரம்மா புருஷம் புருஷம் கிருஷ்ணபிங்களம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய விஸ்வரூபாய ஐ நமோ நமஹ ஐ நமோ நமஹ விஸ்வரூபாய விஸ்வரூபாய ஐ நம ஐ நம ஓம் நம ஓம் நம இதி இதி நமஸ்தவித்ரே நமஸ்தவித்ரே ஜகதேஹ ஜகதேஹ சக்ஷுஷே சக்ஷுஷே ஜகத் பிரசூதி ஜகத் பிரசூதி இதி நாச இதி நாச ஹேதவே ஹேதவே திரிகுணாத்ம திரிகுணாத்ம தாரிணே தாரிணே விரிஞ்சி நாராயண விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே சங்கராத்மனே தேய சதா தேய சதா சவித்ரு மண்டல சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி மத்தியவர்த்தி நாராயண நாராயண சரசி சாசன சரசி சாசன சன்னிவிஷ்டா சன்னிவிஷ்டா கேயூரவான் கேயூரவான் மகர மகர குண்டலவான் குண்டலவான் கீடிஹாரி கீடிஹாரி இரண்மய இரண்மய சங்கச்சக்ரஹ கேசவம் பிரதிகச்சதி ஸ்ரீகேசவம் ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி பிரதிகச்சதி ஓம் நம ஓம் நம இதி இதி அபிவாதனே அபிவாதயே வைஸ்வாமித்ர வைஸ்வாமித்ர அகமர்ஷணே அகமர்ஷணே கௌஷிக கௌஷிக ரயார்ஷேஜே ரயார்ஷேஜே பரவரான்விதஹ பரவரான்விதஹ கௌஷிக கோத்ரஹ கௌஷிக கோத்ரஹ ஆபஸ்தம்ப ஆபஸ்தம்ப சூத்ரஹ சூத்ரஹ யஜுஷாகா யஜுஷாகா அத்யாயி அத்யாயி ஸ்ரீ ஸ்ரீ சர்மா சர்மா நாம நாம அஹம் அஹம் அத்மி பூ அத்மி பூ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கேசவா கேசவா நாராயணா நாராயணா மாதவா மாதவா கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு மதுசூதனா மதுசூதனா த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா வாமனா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ரிஷிகேஷா பத்மநாபா பத்மநாபா தாமோதரா தாமோதரா காயேன வாஜா காயேன வாஜா மனசா மனசா இந்திரயீர்வா இந்திரயீர்வா புத்தியாத்ம அடுத்தது மாத்தியானிகம் ஆரம்பம். காணாமல் கோணாமல் கண்டுகுடு அப்படின்னா, காணாமல் அப்படின்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பண்ணு அப்படின்ட்டு இருக்கு, கோணாமல் அப்படின்னா சூரியன் உச்சியில் இருக்கும்போது பண்ணுன்னு இருக்கு, கண்டுகுடு அப்படின்னா சூரியன் மறையும் போது மறையத்துக்கு முன்னாடி சூரியனை பார்த்து கொடுக்கணும். சூரிய பகவானுக்கு இந்த அர்க்கியம் விடுறதெல்லாம் அவளுக்கு ஆகாரம் மாறி, இதை கொடுத்தோன்னா அவள் நம்ம கொடுக்குறதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு தான் அவள் வருவாள். அவள் வந்து காயத்ரி ஜபத்துக்கெல்லாம் மகிமை என்ன பண்ணுவானா, இயற்கையில் என்னென்ன எப்பப்போ வேணுமோ, மழை காலத்தில் மழை, வெயில் காலத்தில் வெயில், பனி காலத்தில் பனி, அப்படி எப்படி எப்படி வேணுமோ உலோகத்துக்கு அப்படி கொடுப்பா. லோகம் ரெண்டாக இருக்கும், நம்மளும் ரெண்டாக இருப்போம். அதுக்காக காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னா சந்தியாவந்த காணாமல் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இப்போ கோணாமல் அடுத்தது மாத்தியானிகம், அது மாத்தியானத்தை அடுத்தது சொல்ல போகிறோம். ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் கேசவா ஓம் கேசவா நாராயணா நாராயணா மாதவா மாதவா கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு மதுசூதனா மதுசூதனா த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா வாமனா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ரிஷிகேஷா பத்மநாபா பத்மநாபா தாமோதரா தாமோதரா ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ ப்ரசோதயாத் ப்ரசோதயாத் ஓமாபஹ ஓமாபஹ ஜோதிரஸஹ ஜோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்மா அமிர்தம் ப்ரஹ்மா போர்பவஸ்வரோ போர்பவஸ்வரோ நமோ பாக்தே சமஸ்தே துரிதே க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் மாத்யானிகம் கரிஷ்யே ஓம் ஸ்ரீகேசவாய நமஹ ஓம் ஸ்ரீகேசவாய நமஹ ஆபோஹிஷ்டா வயோபுவஹ ஆணவூர்ஜே ததாதனா மஹேரணாய ரக்ஷசே யோவ சிவத மோரசஹ தஸ்ய பாஜய தேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மை அரங்கமாமவஹ யக்ஷக்ஷயாய ஜின்வதா ஆபோ ஜனயதா ஜனஹ போர்பவஸ்வஹ ஆபப்புணந்தோ பிருதிவீ பூதா புணாதுமா புணந்தோ ப்ரஹ்மணஸ்பதே ப்ரஹ்மபூதா புணாதுமா யதுஷ்டிஷ்ட்யம் யதுஷ்டிஷ்ட்யம் அபோஜ்யம் அபோ भोज्यं यद्वादो यद्वादो हरिधं मम हरिधं मम सर्वं पुनन्तो सर्वं पुनन्तो मामापो मामापो तदाञ्च तदाञ्च प्रतिग्रहं प्रतिग्रहं वाहा वाहा ओम ओम दधिग्राविण्णो दधिग्राविण्णो अकारिषं अकारिषं जिष्णोरश्वस्य जिष्णोरश्वस्य वाजिनः वाजिनः सुरभिनः सुरभिनः मुखाकरते मुखाकरते व्रणः व्रणः आयोगुंषि आयोगुंषि तारिषते तारिषते आपोहिष्टा आपोहिष्टा मयोभुवः मयोभुवः प्राणऊर्जे प्राणऊर्जे दधातना दधातना महेरणाय महेरणाय चक्षसे चक्षसे योवशिवत योवशिवत मोरसः मोरसः तस्य भाजय तस्य भाजय देहनः देहनः उशतीरिव उशतीरिव मातरः मातरः तस्मा तस्मा अरंगमामवः अरंगमामवः यक्षयाय यक्षयाय जिन्वता जिन्वता आपो आपो जनयथा जनः जनयथा जनः भोर्भुवस्सुवः भोर्भुवस्सुवः अघ्यप्रदानं ओम भोर्भुवस्सुवः ओम भोर्भुवस्सुवः तत्स विदुर्वरेण्यं तत्स विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् धियो यो न प्रचोदयात् ओम भोर्भुवस्सुवः ओम भोर्भुवस्सुवः तत्स विदुर्वरेण्यं तत्स विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् धियो यो न प्रचोदयात् ओम भोः ओम भोः ओम भुवः ओम भुवः ओम शुभः ओम शुभः ओम महः ओम महः ओम जनः ओम जनः ओम तपः ओम तपः ओगम सत्यम ओगम सत्यम ओम ओम तत्स विदुर्वरेण्यं तत्स विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात् प्रचोदयात् ओम आपः ओम आपः ज्योतिरसः ज्योतिरसः अमृतं ब्रह्म अमृतं ब्रह्म भोर्भुवस्सुवरो भोर्भुवस्सुवरो नमोपाक्ते नमोपाक्ते नमस्ते नमस्ते दुरिते दुरिते क्षयद्वारा क्षयद्वारा श्री परमेश्वर श्री परमेश्वर प्रीत्यर्थं प्रीत्यर्थं माध्यानिक माध्यानिक कालादीते कालादीते अकरण अकरण प्रायश्चित्तार्थं प्रायश्चित्तार्थं एकार्घ्ये एकार्घ्ये प्रदानं प्रदानं करिष्ये करिष्ये ओम भोर्भुवस्सुवः ओम भोर्भुवस्सुवः तत्स विदुर्वरेण्यं तत्स विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात् प्रचोदयात् ओम अच्युताय नमः ओम अच्युताय नमः ओम आनन्दाय नमः ओम आनन्दाय नमः ओम गोविन्दाय नमः ओम गोविन्दाय नमः केशव केशव नारायण नारायण माधव माधव गोविन्द गोविन्द विष्णु विष्णु मधुसूदन मधुसूदन त्रिविक्रम त्रिविक्रम वामन वामन श्रीधर श्रीधर ऋषिकेश ऋषिकेश मंगनाभ मंगनाभ दामोदर दामोदर आदित्यं दर्पयामि आदित्यं दर्पयामि अंगारकं दर्पयामि अंगारकं दर्पयामि शुक्रं दर्पयामि शुक्रं दर्पयामि सोमं दर्पयामि सोमं दर्पयामि बुधं दर्पयामि बुधं दर्पयामि बृहस्पतिं दर्पयामि बृहस्पतिं दर्पयामि शनिश्चरं दर्पयामि शनिश्चरं दर्पयामि राहुं दर्पयामि राहुं दर्पयामि केतुं दर्पयामि केतुं दर्पयामि केशवं दर्पयामि केशवं दर्पयामि नारायणं दर्पयामि नारायणं दर्पयामि माधवं दर्पयामि माधवं दर्पयामि गोविंदं दर्पयामि गोविंदं दर्पयामि विष्णुं दर्पयामि विष्णुं दर्पयामि मधुसूदनं दर्पयामि मधुसूदनं दर्पयामि त्रिविक्रमं दर्पयामि त्रिविक्रमं दर्पयामि वामनं दर्पयामि वामनं दर्पयामि श्रीधरं दर्पयामि श्रीधरं दर्पयामि ऋषिकेशं दर्पयामि ऋषिकेशं दर्पयामि पद्मनाभं दर्पयामि पद्मनाभं दर्पयामि दामोदरं दर्पयामि दामोदरं दर्पयामि ओम अच्युताय नमः ओम अच्युताय नमः आनन्दाय नमः आनन्दाय नमः ओम गोविंदाय नमः ओम गोविंदाय नमः केशव केशव नारायण नारायण माधव माधव गोविंद गोविंद विष्णु विष्णु मधुसूदन मधुसूदन त्रिविक्रम त्रिविक्रम वामन वामन श्रीधर श्रीधर ऋषिकेश ऋषिकेश पद्मनाभ पद्मनाभ दामोदर दामोदर ओम शुक्लांबरधरं विष्णु ओम शुक्लांबरधरं विष्णु शशिवर्ण शशिवर्ण चतुर्भुजं चतुर्भुजं प्रसन्न वदन प्रसन्न वदन ध्यायेत ध्यायेत सर्व विघ्नोप सर्व विघ्नोप शांतये शांतये ओम भोः ओम भो ओम भुवः ओम भुवः ओम शुभः ओम शुभः ओम महः ओम महः ओम जनः ओम जनः ओम तपः ओम तपः ओगम सत्यम ओगम सत्यम ओम दत्स विदुर्वरेण्यं ओम दत्स विदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो नः धियो यो नः प्रचोदयात् प्रचोदयात् ओम आपः ओम आपः ज्योतिरसः ज्योतिरसः अमृतं ब्रह्म अमृतं ब्रह्म भोर्भुवस्सुवरो भोर्भुवस्सुवरो மமோபாக்த சமஸ்த சமஸ்த துரித துரித கயத்வாரா கயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பிரீத்யர்த்தம் மாத்யானிக மாத்யானிக காயத்ரி காயத்ரி மகாமந்திர ஜபம் மகாமந்திர ஜபம் கரிஷ்யே கரிஷ்யே பிரணவஸ்ய பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி தேவி காயத்ரி சந்தஹ சந்தஹ பரமாத்மா பரமாத்மா தேவதா தேவதா பூராதி பூராதி சப்த சப்த வியாஹ்ருதீனா வியாஹ்ருதீனா அத்ரிபுக அத்ரிபுக உச்சவதிஷ்டேயோகு ஓம் போ ஓம் போ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓமாபஹ ஓமாபஹ ஜோதிரஸஹ ஜோதிரஸஹ அமிர்தம் பிரம்மா அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோ போர்பவஸ்வரோ ஆயாத்துதி ஆயாத்துதி அனுவாகஸ்ய அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி வாமதேவ ரிஷிஹி ரிட்டுப் சந்தஹ ரிட்டுப் சந்தஹ கவிதா தேவதா கவிதா தேவதா ஆயாதோ ஆயாதோ வரதா தேவி வரதா தேவி அக்ஷரம் அக்ஷரம் பிரம்ம சம்விதம் பிரம்ம சம்விதம் காயத்ரி காயத்ரி சந்தசா சந்தசா மாதா மாதா இதம் பிரம்ம இதம் பிரம்ம யுஷஸ்வனஹ யுஷஸ்வனஹ ஓஜோசி ஓஜோசி மஹோசி பலமசி பலமசி ராஜோசி ராஜோசி ஸ்வாமித்ரி ஜபே மத்தியானத்துக்கு 32 பண்ணணும். ஓம் போர்பவஸ்வஹ ஓம் போர்பவஸ்வஹ தத்ஸவிதுர்வரேண்யம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் போர்பவஸ்வஹ ஓம் போர்பவஸ்வஹ தத்ஸவிதுர்வரேண்யம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓம் போர்பவஸ்வஹ ஓம் போர்பவஸ்வஹ தத்ஸவிதுர் காயத்ரி மகாமந்திர ஜபம் 32 தரம் பண்ணணும். 12 உபஸ்தானம். ஓம் போ ஓம் போ ஓம் புவஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தபஹ ஓகம் சத்யம் ஓகம் சத்யம் ஓம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ தியோ யோனஹ பிரசோதயாத் பிரசோதயாத் ஓமாபஹ ஓமாபஹ ஜோதிரஸஹ ஜோதிரஸஹ அமிர்தம் பிரம்மா அமிர்தம் பிரம்மா போர்பவஸ்வரோ போர்பவஸ்வரோ மமோபாக்த மமோபாக்த சமஸ்த சமஸ்த துரித துரித க்ஷயத்வாரா க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பிரீத்யர்த்தம் மாத்யானிக மாத்யானிக காயத்ரி காயத்ரி உபஸ்தானம் உபஸ்தானம் கரிஷ்யே கரிஷ்யே பூ உத்தமே உத்தமே சிகரே தேவி சிகரே தேவி பூம்யா பூம்யா பர்வதமூர்தனே பர்வதமூர்தனே ப்ராஹ்மணேப்யா ப்ராஹ்மணேப்யா விநுஜ்ஞானம் விநுஜ்ஞானம் யச்சதேவி யச்சதேவி யதா சுகம் யதா சுகம் ஆசத்யேன ஆசத்யேன ரஜசா ரஜசா வர்த்தமானோ வர்த்தமானோ நிவேசயன் நிவேசயன் அமிர்தம் மர்த்யஞ்ச அமிர்தம் மர்த்யஞ்ச ஹிரண்யயேன ஹிரண்யயேன பவிதாரதே பவிதாரதே நாதே புவனா விபஷ்யன்னே புவனா விபஷ்யன்னே உத்வயம் உத்வயம் தமசஸ்பரி தமசஸ்பரி பஷ்யந்தோ பஷ்யந்தோ ஜோதிருத்தரம் ஜோதிருத்தரம் தேவந்தே தேவந்தே வத்ராசூர்ய வத்ராசூர்ய அகன்ம அகன்ம அனுமுத்தமம் அனுமுத்தமம் உதுத்யம் உதுத்யம் யாதவேதசம் யாதவேதசம் தேவம் வஹந்தி தேவம் வஹந்தி ஏதவஹ ஏதவஹ விஷே விஸ்வாய விஷே விஸ்வாய சூரியம் சூரியம் சித்திரம் தேவானாம் சித்திரம் தேவானாம் உதகாதனீகம் உதகாதனீகம் சக்ஷுர்மித்ரஸ்ய சக்ஷுர்மித்ரஸ்ய வருணஸ்யாக்னே வருணஸ்யாக்னே ஆப்ரா ஆப்ரா யாவா பிருதிவீ யாவா பிருதிவீ அந்தரிக்ஷம் அந்தரிக்ஷம் சூரிய ஆத்மா சூரிய ஆத்மா ஜகதஸ்தஸ்துஷஶ்ச ஜகதஸ்தஸ்துஷஶ்ச சக்ஷுஹ சக்ஷுஹ தேவஹிதம் தேவஹிதம் புரஸ்தாதே சுக்ரம் சுக்ரம் உச்சரதே உச்சரதே பஷ்யேமா பஷ்யேமா சரதஷதம் சரதஷதம் ஜீவேமா ஜீவேமா சரதஷதம் சரதஷதம் நந்தாமா நந்தாமா சரதஷதம் சரதஷதம் மோதாமா மோதாமா சரதஷதம் சரதஷதம் பவாமா பவாமா சரதஷதம் சரதஷதம் பப்ரவாமா பப்ரவாமா சரதஷதம் சரதஷதம் அஜீதாஸ்யாமா அஜீதாஸ்யாமா சரதஷதம் சரதஷதம் யோக்யா யோக்யா சூரியம் சூரியம் ரிஷே ரிஷே ஆபஸ்தம்பூத்திரூத்திரம் கோத்திரத்தை சொல்லி அவாவா சர்மா சொல்லி சந்தியாவந்தனம் பண்ண மாதிரியே இதுலயும் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அபிபாதி சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஏது நின்று பிராச்சீதி ஆச்சீதிசேனமஹாய வைவஸ்வதாய காலாய காலாய சர்வபூத சர்வபூத சயாய ச சயாய ச ஔதும்பராய ஔதும்பராய ரத்னாய ரத்னாய லீலாய லீலாய பரமேஷ்டினே பரமேஷ்டினே திருகோதராய திருகோதராய சித்ராய சித்ராய சித்ரகுப்தாய சித்ரகுப்தாய வை நமஹ வை நமஹ சித்ரகுப்தாய சித்ரகுப்தாய வை நம வை நம ஓம் நம ஓம் நம இதி இதி இதகம் சத்யம் இதகம் சத்யம் பரம் பிரம்மா பரம் பிரம்மா புருஷம் புருஷம் கிருஷ்ணபிங்கள கிருஷ்ணபிங்கலம் ஊர்த்வரேதம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய விஸ்வரூபாய வை நமோ நமஹ வை நமோ நமஹ விஸ்வரூபாய விஸ்வரூபாய வை நம வை நம ஓம் நம ஓம் நம இதி இதி நமஸ்ஸவித்ரே நமஸ்ஸவித்ரே ஜகதே ஜகதே சக்ஷுஷே சக்ஷுஷே ஜகத் பிரசூதி ஜகத் பிரசூதி இதிநாச இதிநாச ஹேதவே ஹேதவே ரயீமயாய ரயீமயாய திரிகுணாத்ம திரிகுணாத்ம தாரிணே தாரிணே விரிஞ்சி நாராயண விரிஞ்சி நாராயண கோவிந்த ஓம். ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அச்சுதாய நமஹ. ஆனந்தாய நமஹ. ஆனந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கேசவா கேசவா. நாராயணா நாராயணா. மாதவா மாதவா. கோவிந்தா கோவிந்தா. விஷ்ணு விஷ்ணு. மதுசூதனா மதுசூதனா. த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா. வாமனா வாமனா. ஸ்ரீதரா ஸ்ரீதரா. ரிஷிகேஷா ரிஷிகேஷா. பத்மநாபா பத்மநாபா. தாமோதரா தாமோதரா. காயேன வாஜா காயேன வாஜா. மனசா மனசா. இந்திரயீர்வா இந்திரயீர்வா. புத்யாத்மநாபா புத்யாத்மநாபா. ப்ரகிருதேஹே ப்ரகிருதேஹே. ஸ்வபாவாத் ஸ்வபாவாத். கரோமி கரோமி. யத்யத் யத்யத். சகலம் சகலம். பரஸ்மி பரஸ்மை. ஸ்ரீமன் நாராயணாயேதி ஸ்ரீமன் நாராயணாயேதி. சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி. யத் பத்ரம் யத் பத்ரம். தன்மாசுவா தன்மாசுவா. மாத்யானிகம் மாத்யானிகம். ஓம் தத்சதே ஓம் தத்சதே. ஓம் இப்போ சாயம் சந்தியாவந்தனம் காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு சொன்னேன். அது காணாமல் கோணாமல் ஆயிடுது. கண்டு கொடு சூரியன் இருக்கும்போது பண்ணு அப்படின்ட்டு இருக்கு. அதான் சாயம் சந்தியாவந்தனம் சூரியன் இருக்கும்போது பண்ணுறோம். இது இப்போ சந்தியா சாயம் சந்தியாவந்தனம் ஆரம்பம். ஓம் அச்சுதாய நமஹ. அச்சுதாய நமஹ. ஆனந்தாய நமஹ. ஆனந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கோவிந்தாய நமஹ. கேசவா கேசவா. நாராயணா நாராயணா. மாதவா மாதவா. கோவிந்தா கோவிந்தா. விஷ்ணு விஷ்ணு. மதுசூதனா மதுசூதனா. த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா. வாமனா வாமனா. ஸ்ரீதரா ஸ்ரீதரா. ரிஷிகேஷா ரிஷிகேஷா. பத்மநாபா பத்மநாபா. தாமோதரா தாமோதரா. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சுக்லாம்பரதரம் விஷ்ணு. சசிவர்ணம் சசிவர்ணம். சதுர்புஜம் சதுர்புஜம். ஜோதீரச அமதம் அமதம் உபாசிஷ்யேஷவாயோஷ்டமயோபவாஷ்டமயோபவாஷ்டமயோபவாதனா மகேரணாய சக்ஷசே மகேரணாய சக்ஷசே. யோவ சிவத மோரசஹா யோவ சிவத மோரசஹா. தஸ்ய பாஜய தேஹனஹா தஸ்ய பாஜய தேஹனஹா. உஜதீரிவ மாதரஹ உஜதீரிவ மாதரஹ. தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்மா அரங்கமாமவஹ. யஸ்யக்ஷயாய ஜின்வதா யஸ்யக்ஷயாய ஜின்வதா. ஆபோ ஜனயதா ஜனஹா ஆபோ ஜனயதா ஜனஹா. ஓர்புவஸ்வஹா மாமன்யுஷ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருதேப்யஃ மன்யுகிருதேப்யஃ ஆபேப்யோ ஆபேப்யோ யக்ஷந்தா யக்ஷந்தா யதன்னா பாபமகாரிஷம் பாபமகாரிஷம். மனசாவாச்சா மனசாவாச்சா. ஹஸ்தாப்யா ஹஸ்தாப்யா பத்யா உதரேனா உதரேனா. சிஷ்ஞா சிஷ்ஞா. ஆஹஸ்ததவலும்பதோ ஜோதிஷிஹோமிஜிஹோமிஷ்ணோரஸ்வசிஷ்ணோரஸ்வசிநாஜினாஜினாஜினுரபிணுகாகரே ஆயோகும்ஷி மகேரணாய மகேரணாய யக்ஷசே யக்ஷசே. யோவ சிவ

பூராதி பூராதி சப்த சப்த யாகதீனா யாகதீனா அத்ரிபுக அத்ரிபுக உத்சவதிஷ்ட உத்சவதிஷ்ட கௌதம கௌதம காஷ்யப காஷ்யப விஷயஹ விஷயஹ காயத்ரி காயத்ரி உஷ்ணிகே உஷ்ணிகே ரிட்டுப ரிட்டுப விஹத்யஹ விஹத்யஹ சந்தாகம்சி சந்தாகம்சி அக்னிர்வாயு அக்னிர்வாயு அர்க்கவாகீஷ அர்க்கவாகீஷ வருண இந்திர வருண இந்திர ஸ்ரீ தேவாஹ ஸ்ரீ தேவாஹ தேவதா தேவதா பிராணாயாமே பிராணாயாமே விதி யோகஹ விதி யோகஹ ஓம்புஹ பத்து பலனம் ஓம்சுபோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோமோ பிதா தேவதா ஆயாதோ ஆயாதோ வரதா தேவி வரதா தேவி அக்ஷரம் அக்ஷரம் பிரம்மசம்மிதம் பிரம்மசம்மிதம் காயத்ரி காயத்ரி சந்தசா சந்தசா மாதா மாதா இதம் பிரம்ம இதம் பிரம்ம யுஜஸ்வனஹ யுஜஸ்வனஹ ஓஜோசி ஓஜோசி சஹோசி சஹோசி பலமசி பலமசி ராஜோசி ராஜோசி தேவானாம் தேவானாம் தாமனாமாசி தாமனாமாசி விஸ்வமசி விஸ்வமசி விஸ்வாயு விஸ்வாயு சர்வமசி சர்வமசி சர்வாயு சர்வாயு அபிபூரோ அபிபூரோ காயத்ரி காயத்ரி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சாவித்ரி சாவித்ரி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சரஸ்வதி சரஸ்வதி ஆவாஹயாமி ஆவாஹயாமி சாவித்ரி ஆர்ஷி சாவித்ரி ஆர்ஷி விஸ்வாமித்ர விஸ்வாமித்ர சித் காயத்ரி சித் காயத்ரி சந்தஹ சந்தஹ சவிதா தேவதா சவிதா தேவதா காயத்ரி ஜபே காயத்ரி ஜபே வினியோகஹ வினியோகஹ சாயங்காலத்துல 64 காயத்ரி பண்ணணும். சர்வாப்யோ தேவதாப்யோ ஓ நமோ நம காமோ காரிஷீன் காமோ காரிஷி மன்னுரு காரிஷி மன்னுரு காரிஷி நமோ நம நமோ நம அபிவாதரே அபிவாதையே வைஸ்வாமித்ர வைஸ்வாமித்ர அகமர்ஷணே அகமர்ஷணே கௌஷிகே கௌஷிகே பிரயாரிஷேயே பிரயாரிஷேயே பிரவரான்விதஃ பிரவரான்விதஃ கௌஷிக கோத்ரஃ ஆபஸ்தம்ப ஆபஸ்தம்ப சூத்ரஃ சூத்ரஃ யஜுஷாகா யஜுஷாகா அத்யாயி அத்யாயி ஸ்ரீ சர்மா சர்மா நாம அஹம் அஸ்மி பூ அஸ்மே பூ பிராச்சி திசே நமஃ திசே நமஃ தட்சிணாயை தட்சிணாயை திசே நமஃ திசே நமஃ பிரதீச்சை பிரதீச்சை திசே நமஃ திசே நமஃ உதீச்சை உதீச்சை திசே நமஃ திசே நமஃ ஊர்த்வாய நமஃ ஊர்த்வாய நமஃ அதராய நமஃ அதராய நமஃ அந்தரிக்ஷாய நமஃ அந்தரிக்ஷாய நமஃ ஓம்யே நமஃ ஓம்யே நமஃ விஷ்ணவே நமஃ விஷ்ணவே நமஃ ப்ரஹ்மணே நமஃ ப்ரஹ்மணே நமஃ யமாய நமஃ யமாய நமஃ யமாய யமாய தர்மராஜாய தர்மராஜாய மிருத்யவேஜா மிருத்யவேஜா அந்தகாயஜ அந்தகாயஜ வைவஸ்வதாய வைவஸ்வதாய காலாய காலாய சர்வபூத சர்வபூத சயாய ச சயாய ச ஔதும்பராய ஔதும்பராய ரத்னாய ரத்னாய நீலாய நீலாய பரமேஷ்டினே பரமேஷ்டினே துர்கோதராய துர்கோதராய சித்ராய சித்ராய சித்ரகுப்தாய சித்ரகுப்தாய வை நமஹ வை நமஹ சித்ரகுப்தாய சித்ரகுப்தாய வை நம வை நம ஓம் நம ஓம் நம இதி இதி ஹிரதகம் சத்யம் ஹிரதகம் சத்யம் பரம் பிரம்மா பரம் பிரம்மா புருஷம் புருஷம் கிருஷ்ணபிங்களம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய விஸ்வரூபாய வை நமோ நம வை நமோ நம விஸ்வரூபாய விஸ்வரூபாய வை நம வை நம ஓம் நம ஓம் நம இதி இதி நமஸ்தவித்ரே நமஸ்தவித்ரே ஜகதேஹே ஜகதேஹே சக்ஷுஷே சக்ஷுஷே ஜகத் பிரசூதி ஜகத் பிரசூதி இதிநாச இதிநாச ஹேதவே ஹேதவே த்ரயீ மயாய த்ரயீ மயாய த்ரிகுணாத்ம த்ரிகுணாத்ம தாரிணே தாரிணே விரிஞ்சி நாராயண விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே சங்கராத்மனே ஏயசதா ஏயசதா பவித்ர மண்டல பவித்ர மண்டல மத்யவர்த்தி மத்யவர்த்தி நாராயண நாராயண சரசிசாசன சரசிசாசன சன்னிவிஷ்டஹ சன்னிவிஷ்டஹ கேயூரவான் கேயூரவான் மகர மகர குண்டலவான் குண்டலவான் கிரீடிஹாரி கிரீடிஹாரி இரண்மய இரண்மய பபுஹோ பபுஹோ திருத திருத சங்கசக்ரஹ சங்கசக்ரஹ சங்கசக்ர சங்கசக்ர யதாபாணே யதாபாணே துவாரகா துவாரகா நிலையாச்சுதா நிலையாச்சுதா கோவிந்த கோவிந்த புண்டரீகாக்ஷம் புண்டரீகாக்ஷம் ரக்ஷமாம் ரக்ஷமாம் சரணாகதம் சரணாகதம் ஆகாஷாத் ஆகாஷாத் பதிதந்தோயம் பதிதந்தோயம் யதாகச்சதி யதாகச்சதி சாகரம் சாகரம் சர்வதேவ சர்வதேவ நமஸ்காரஹ நமஸ்காரஹ கேசவம் கேசவம் பிரதிகச்சதி பிரதிகச்சதி ஸ்ரீகேசவம் ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி பிரதிகச்சதி ஓம் நம ஓம் நம இதி இதி அபிவாதரே அபிவாதையே வைஸ்வாமித்ர வைஸ்வாமித்ர அகமர்ஷண அகமர்ஷண கௌஷிக கௌஷிக பிரயாரிஷேய பிரயாரிஷேய பிரவரான்விதஃ பிரவரான்விதஃ கௌஷிக கோத்ரஃ கௌஷிக கோத்ரஃ ஆபஸ்தம்ப ஆபஸ்தம்ப சூத்ரஹ சூத்ரஹ யஜுஷாகா யஜுஷாகா அத்யாயி அத்யாயி ஸ்ரீ சர்மா சர்மா நாம அஹம் அஸ்மி பூ அஸ்மி பூ ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா கேசவா நாராயணா நாராயணா மாதவா மாதவா கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு விஷ்ணு மதுசூதனா மதுசூதனா த்ரிவிக்ரமா த்ரிவிக்ரமா வாமனா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீதரா ரிஷிகேஷா ரிஷிகேஷா பத்மநாபா பத்மநாபா தாமோதரா தாமோதரா காயேன வாஜா காயேன வாஜா மனசா மனசா இந்திரயீர்வா இந்திரயீர்வா புத்யாத்மநாபா புத்யாத்மநாபா ஜகதேஹ ஜகதேஹ பாவாத் பாவாத் கரோமி கரோமி யஜ்யதே யஜ்யதே சகலம் பரஸ்மை சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி யத்பத்ரம் யத்பத்ரம் தன்மாசுவா தன்மாசுவா சாயம் சந்தியாவந்தனாக்யம் சாயம் சந்தியாவந்தியார்க்யம் ஓம் தத்சதே ஓம் தத்சதே ப்ரஹ்மார்ப்பணமஸ்தோ ப்ரஹ்மார்ப்பணமஸ்தோ ஓம் தத்சதே ஓம் தத்சதே அதுக்கப்புறம் சாப்பிட போறதுக்கு மேலே இலையில உட்கார்ந்த உடனே இந்த பரிசேஷண மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பரிசேஷம் எல்லாரும் தெரியும் உங்களுக்கு. பரிசேஷ மந்திரத்தை சொல்லிட்டு சாப்பிடணும் விசேஷம். அதனால அன்னம் வச்சோடனே நெய் விட சொல்லணும் காத்து மேலே. நெய் விட்டோடனே இலையை தொட்டுட்டு இலையோ தட்டோ எதிர்க்கோ தொட்டுட்டு தீர்த்தத்தில் நேவேத்தி பண்ணும். ஓம் போர்பு வசுவஹா ஓம் போர்பு வசுவஹா அத்த விதுர்வரேன்யம் அத்த விதுர்வரேன்யம் பங்கோ தேவஸ்ய தீமஹி பங்கோ தேவஸ்ய தீமஹி யோஜோனஹ யோஜோனஹ பிரஜோதயஹ பிரஜோதயஹ தேவசவித தேவசவித பிரசுவா பிரசுவா அத்யம் த்வர்த்தேன அத்யம் த்வர்த்தேன அரிஹிஞ்சாமி அரிஹிஞ்சாமி அமிர்தம் பவதோ அமிர்தம் பவதோ ஜல கொண்டு குடிக்கணும். அமிர்தோபஸ்தரணமசி அமிர்தோபஸ்தரணமசி ஆத்த ரெண்டு ரெண்டா எடுத்து வாயில போட்டுக்கணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா தியானாய ஸ்வாஹா ஓம் தியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணே ஸ்வாஹா அப்படின்னு போட்டு ஆறுதலாம் போட்டுட்டு இடதுகள் ஜாதத்தோடு மாப்பிள்ளை தூக்கணும். பிரம்மணிம பிரம்மணிம ஆத்மா ஆத்மா அமிர்தத்வாயா அமிர்தத்வாயா சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் ருதி ஜலம் வாங்கிட்டு அமிர்தாபிதா நமசி அமிர்தாபிதா நமசி ஓ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம. சந்தியாவந்தனத்தை எல்லாரும் பார்த்து படிச்சு பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓ the healing powers of Mool Mantra and reach out to the divinity within. Mool Mantra, available exclusively on Cosmic Music cassettes and CDs. Moolamantra Volume 2. Enhance the divinity within you. Cassettes and CDs on Cosmic Music. A unique collection of timeless chants that have the power to heal and elevate the soul. Shankha Chakra Pradahati Mahalakshmi. Sacred chants. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Twin cassette pack and CDs only on Cosmic Music. Shuklam Varadaram Vishnu Sacred Chants Volume 3 Chaturbhujam Prasannavadanam. For stress relief, immunity and longevity. CDs and cassettes by Cosmic Music. Presents Mantra Therapy Series, a compilation of Vedic mantras and shlokas to help cure ailments like heart problems, ulcer, diabetes, headache and blood pressure. Available on cassette and CDs. Cosmic Music presents Mantra Therapy Series, Omkar Dhyana and Garbha Raksha, a compilation of Vedic mantras and shlokas which help to improve the intelligence and general health and also shields the baby in mother's womb. Additionally, the album gives a tension-free state of mind and relaxation to the woman during her pregnancy. Available on CDs and cassettes. Cosmic Music presents Zodiac Sign Series, chanting of Vedic mantras in praise of Ati Devatas and Pratyati Devatas of 12 moon signs to liberate mankind from the evil force and restore prosperity. Mantras for Mesha Rasi, Vrishabha Rasi, Mithuna Rasi, Kataka Rasi, Simha Rasi, Kanya Rasi, Tula Rasi, Vrishchika Rasi, Dhanus Rasi, Makara Rasi, Kumbha Rasi and Meena Rasi. For best prospects to your fortune, health and wealth. Available on cassettes and CDs.